வீரபாண்டி கோட்டையிலே மின்னல் அடிக்கும் வேளையிலே ஊரும் ஆறும் தூங்கும் போது பூவும் நிலவும் சாயும் போது கொலுசு சத்தம் மனசத்திருடியது. We'll be right back. கோட்டையிலே மின்னலடிக்கும் வேளை.